வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவார், உன்னுடைய குந்தலிலே புது பூச்சூறவார். வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவார், உன்னுடைய குந்தலிலே புது பூச்சூறவார். தொலை தூரம் நின்று நீ ஏன் வெட்கம் கொள்கிறாய், உன் அழகு விழிகளால் ஏன் என்னை கொள்கிறாய். வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவா, உன்னுடைய குந்தலிலே புது பூச்சூறவா. வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவா, உன்னுடைய குந்தலிலே புது பூச்சூறவா. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவா, உன்னுடைய குந்தலில் புது பூச்சூறவா. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவா, உன்னுடைய குந்தலில் புது பூச்சூறவா. தொலை தூரம் நின்று நீ ஏன் வெட்கம் கொள்கிறாய், உன் அழகு வீ